புல் புல் புல் என்னை வாட்டாதே. பீ பீ பீ உம்பி அம்பி என்னை தாக்காதே. பில்லாமல் பதில் பொல்லாமல் எங்கே சென்றாலும் விடமாட்டேனே அந்தே தினம் எல்லாரு பதில் சொல் சொல் சொல் என்னை வாட்ட.